சாஸ்திரத்தையும் வேதமாகிற சாஸ்திரத்தையும் கையோட நம்மள்ட கொடுத்து நம்மள சிருஷ்டி பண்றார். இதுல சுகிருதம் பண்ணவாளாக இருந்துட்டு இருக்கிறவா அந்த வேதத்தை தெரிஞ்சுண்டு, அது மூலமா நல்லது எது கெட்டது எதுன்றத தெரிஞ்சுண்டு, அது பரமனுஸ்ரேயசம்னு சொல்லக்கூடிய உத்கிருஷ்டமான எம்பெருமானுடைய கைங்கரியம் சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட கைங்கரியத்தை பெற்று மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுகிறார்கள். அது நிகிருஷ்டமாக இருந்துருக்கிறவா சாதுக்கள் தவிர மீதி பேர்லாம் என்ன பண்றான்னா, அந்த வேதமாகிற ஒரு பிரமாணம் இருந்துருக்கு, அது ஒரு விளக்கு, அந்த விளக்கை எடுத்துட்டு போனோமானா வெளிச்சத்தை போய் பார்த்தோமானா எல்லாத்தாலையும் இந்த இருள் போய் அஜ்ஞானமாகிற இருள் போய் நாம நல்ல சௌகரியத்தை அடைவோம். அதே விளக்க விட்டில் பூச்சி என்ன பண்றது, அது நெருப்புன்றது புத்தி இல்லாத அதுல போய் விழுது, விழுந்து செத்து போறது. அந்த மாதிரி நாஸ்திகாலெல்லாம் என்ன பண்றன்னா வேதத்தை தூஷணம் பண்ணியும் வேதத்துல விழுந்து தன்னை கெடுத்துக்கிற, விட்டில் பூச்சி விழுந்து செத்து போறதுனால விளக்குக்கு ஒன்றும் ஆகாது, அதே மாதிரி வேதத்துக்கு ஒன்றும் ஆகாது, வேதத்தை பழிக்கிறதுனால வேதத்துக்கு ஒன்றும் ஆகாது. இது நாஸ்திகர்களுடைய இயல்பாக இருந்துட்டு இருக்கு. இதுல இப்படிப்பட்ட வேதங்களை நமக்கு கொடுத்து, வேதம் மாத்திரமல்ல புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதி எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறார் பெருமாள். இது எல்லாத்துக்காக என்னத்துக்காக கொடுக்கிறாருன்னா நாம தர்மானுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்காக கொடுக்கிறார். அந்த தர்மானுஷ்டானத்தை பண்ணி ஐகமான புருஷார்த்தம் மோட்சம் எல்லாத்தையும் பெற வேணும் என்பதற்காக, அதை உபயோகப்படுத்தணும்ன்றதுக்காக பெருமாள் நமக்கு இதெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த தர்மங்கள் எத்தனையோ வகை, ஆசிரம தர்மம், ஜாதி தர்மம் என்றெல்லாம் உண்டு. ஆசிரம தர்மம் ஒருத்தருக்கு அவன் பிரம்மச்சாரியா இருந்துருக்கச்சே எப்படி நடந்து கொள்ளணும், கிரகஸ்தனா ஆயிட்டான்னா எப்படி நடந்து கொள்ளணும், அப்புறமா வானப்பிரஸ்த ஆசிரமத்துல என்ன தர்மங்களை ஆசிரியிக்கணும், சன்னியாசி ஆயிட்டா எப்படி இருக்கணும், இது எல்லாம் ஒத்தனுக்கே சொல்லக்கூடிய ஆசிரமத்தினுடைய வேறுபாடுனால வரக்கூடிய தர்மங்களுடைய வேறுபாடு. பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், இப்படி ஜாத்தியனுகுணமான தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஸ்திரீக்களுக்கு ஒரு தர்மம், புருஷாளுக்கு ஒரு தர்மம், இந்த மாதிரி எல்லாம் இது தர்மங்கள் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த க்ஷத்ரிய தர்மத்துல சொல்லச்சு போனோமானாக்க யுத்த தர்மம், யுத்தத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்றது. அந்த யுத்த தர்மத்துல என்ன சொல்றது, ஒத்த சளைச்சு இருந்தான்னாக்க அவனை அந்த சமயத்துல அடிச்சு கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராவணன் பெருமாள் விட்ட சக்கரவர்த்தி திருமுகன் போட்ட பாணத்தினால கையில இருக்கிற வில்லு அம்பு எல்லாம் விழுந்து ஒன்னும் பண்ண முடியாது, அப்படியே சளைச்சு நிக்கிறான். ஏற்கனவே இந்த குரங்குகள் எல்லாம் ராவணன் தலைமையில ஏறி நின்றதுனால இந்த 10 தலையில இருந்த 10 கிரீட்டங்களும் கீழே விழுந்து போயிடுச்சு. வேற ஒண்ணுமே இல்ல, தலையே அப்படியே சாதாரணமா நடந்து போற மாதிரி ஆயிப்போச்சான். அது இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துட்டு இருக்கு. பெருமாள் என்ன பண்ற, அவர் யுத்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். அந்த சமயத்துல அப்ப நான் வந்து உன்னை, நான் இப்படி இருக்கிற சமயத்துல உன்னை அடிச்சு கொல்றதுன்றது எனக்கு தர்மம் இல்ல, அதையில நீ போய் மறுபடியும் சுத்தமா ஆக்கிண்டு நாளை காலத்தால வந்து என்னுடைய பராக்கிரமத்தை பாருன்னு சொல்லி அனுப்புறேன். இவர் அனுப்புகிறேர், அவர் போறேன்றது, ராவணன் போறன்றது வேற விஷயம். இவர் அனுப்பிச்சதுனால சந்தோஷப்பட்டு ராவணன் போறானான்றதுதான் பார்க்கணும். இப்போ அந்த ராவணனுக்கு சந்தோஷன்றது துளி கூட இல்லை. இத காட்டிலும் ஒரு பெரிய அவமானம், பெருத்த அவமானம் வேற ஒன்னும் வரப்போறதில்லை. இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ பேரோட யுத்தம் பண்ணிருக்கான், எந்த எப்பேற்பட்ட யுத்தத்திலையும் அவன் தோத்ததுன்ற ஒரு சரித்திரமே இல்ல. அப்பேற்பட்ட ராவணன் இன்று தோத்து தலை குனிந்து நிக்கிறான்னாக்க அவனுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்றத நாம யோசனை பண்ணி பார்க்கணும். எப்படி உள்ள போறது, அயோத்தியக்குள்ள போறது, அயோத்தியுள்ளுக்கு போகணும்னாக்க எல்லாம் இவன் சர்வத்தையும் இழந்தவனாக இருந்திருக்கான். சாரதியா இருந்தாச்சு, ரசத்தை இருந்தாச்சு, கிரீட்டங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி விரும்ப நடந்துதான் உள்ள போயாகணும். இப்படி நடந்து போனா என்ன தப்பா, நான் நம்மளாம் போற மாதிரி அவனும் நடந்து போறான், அவ்வளவுதானே என்ன, அங்கதான் ஒரு தப்பு இருக்கு. என்ன, ராஜாவா இருந்திருக்கிறவன் ராஜாவேதான் இருக்கணும், அவனை எல்லாரும் ராஜாவா தான் பார்ப்பான். அந்த ராஜாவா இருந்திருக்கிறவன் தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு போனான்னாக்க அத சுலபமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால ராமர் அன்னைக்கு காட்டுக்கு போறேன், எத்தனையோ அயோத்திய பட்டணத்துல இருக்கிறவா சமயத்து கொண்டு வரத்துக்கோசரம் காட்டுக்கு போறா, பழங்கள் கொண்டு வரத்துக்கோசரம் காட்டுக்கு போறான்னா அவள் அவளுக்காக அவ காட்டுக்கு போறதுக்கோசரம் யாரும் அழப்போறதில்ல. ஆனா சக்கரவர்த்தி திருமகன் காடே பார்க்காத சீதா பிராட்டியோட கூட காட்டுக்கு போறாருன்னு சொன்ன முன்னே ஜனங்கள்லாம் அழடுது. அந்த மாதிரிதான் இவன் நாட்டுக்கு போற போனாக்கா ஜனங்கள் ராட்சச கூட்டங்கள் மொத்தம் ஒரே அழுதுகளா. இப்படி நம்ம ராஜாவா லங்கைஸ்வரியத்தை உடையவனாக இருந்திருக்கிறார் ராவணன்னா நல்ல ஒரு செருப்பு கூட இல்லாமல், எல்லா தலையில ஒரு தலையில கூட கிரீட்டம் இல்லாமல், எல்லாத்தையும் உடம்பல் அப்படியே கீழே போக விட்டுட்டு உடம்பெல்லாம் அடி வாங்கிட்டு நடக்க முடியாத நடந்து வரான்னாக்க இது என்ன ஆச்சரியம் தெரியலையேன்னு ஜனங்கள் மொத்தம், அந்த ராட்சச கூட்டங்கள் மொத்தம் வேதனைப்பட்டனவா. அப்போ மறுநாள் ஒரு நாள் இருந்து ஆஸ்வாசப்படுத்திண்டு மறுநாள் கார்த்தால ஒரு பெரிய சபையை கூப்பிடுறான். அந்த சபையை கூட்டிட்டு அந்த சபையில சொல்றான், நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தது வேற விஷயம், இப்ப என்ன ஆயிடுச்சு என்று கேட்டால் விபரீதமாக ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் இவாள்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தரா போய் பிராணனை விட்டுட்டு வந்தாலே பொருட்கள் இவ்வாளுக்கு தான் சாமர்த்தியம் போறலையோ என்னமோ நான் நினைச்சேன். நான் இப்படி பிரஹஸ்தன் முதலியவர்கள்லாம் போனதுக்கு, ஆனா நானே நேர போய் பார்க்கணும்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு ராமனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் இப்படி தோத்துட்டு வந்ததுக்கு காரணம், இத்தனை நாள் வரைக்கும் நான் தோத்ததே இல்லை, இன்னைக்கு நான் தோத்துட்டு வந்ததுக்கு காரணம் என்னமா இருக்கணும்னு நான் ராத்திரியிலேருந்து ஒரே யோசனை பண்ணியிருந்தேன். இப்ப அதுக்கு காரணமும் எனக்கு புரிஞ்சு போச்சு. சர்வம் தற்கலுமே மோகம் எத்தப்தம் பரமந்தபா எத் சமானோ மகேந்திரேண மானுஷேண வினிர்ஜிதா. நான் எவ்வளவோ தபஸ் பண்ண அந்த தபஸ் முழுக்க வீணா போயிடுச்சு. இன்னைய தினத்துல ஒரு சாதாரணமான மனுஷன் அவன் இந்திரனுக்கு சமானமாக இருந்து கொண்டு என்னை தோக்கடிச்சுட்டான், அவன் ஜெயிச்சுட்டான். இதுதான் நடக்கிறது. ராட்சசர்களுக்கு இயல்பாகவே பலம் உண்டு, மீதி பேரை காட்டலாம். அது தவிர அவர்களுக்கு சில பிடிவாதங்கள்லாம் உண்டு. அந்த பிடிவாதத்தினால உடலை வருத்தி தபஸ் பண்ணுவான். அப்படி தபஸ் பண்ணி பிரம்மாவை சாட்சாத்காரம் பண்ணி, ருத்ரனை சாட்சாத்காரம் பண்ணி, மகேந்திரனை சாட்சாத்காரம் பண்ணி, இப்படி தேவதாந்திரங்களை எல்லாம் சாட்சாத்காரம் பண்ணிட்டு அவாவா ஒவ்வொரு பலத்தை அவாவா அடைவா. அதுக்காகவே அவள் எல்லாம் பண்றவா. அவளுக்கும் அந்த பலனை கொடுப்பேன், பெருமாள் கொடுக்க மாட்டேன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த தபஸ வீணாக்கிறாவா. இதே சீதா பிராட்டி தன் தபஸ வீணாக்க மாட்டேன்னு சொல்றார். இவர் இப்ப ராவணன் தன் தபஸ் மொத்தம் வீணா போயிடுத்து. அந்த தபஸ் வீணா போனதோட மாத்திரமில்ல, இந்த ராவணன் பல பேருடைய சாபத்துக்கு பாத்திரமாக ஆயிருக்கான். அந்த சாபத்துக்கு பாத்திரமாக ஆனமானாக்க இப்ப சாபன்றது அனுபவிச்சுதான், அனுபவிச்சேதான் நாசமாகும். சாபத்துக்கும் பாபத்துக்கும் ஒரு வித்தியாசம். பாப காரியம் பண்ணமானாக்க அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு, அனுபவிச்சும் அந்த பாபத்தை போக்கடிக்கலாம், பிராயஷ்சித்தம் பண்ணியும் அந்த பாபத்தை போக்கடிக்கலாம். ஆனா ஒருத்தர் சாபம் விட்டுட்டாள்னாக்க அதை அனுபவிச்சேதான் மூக்கடிக்கணும். அகல்யா பிராட்டி பண்ண காரியம் தப்பா இருக்கலாம், அது பாப்ப காரியம். அது பாப்ப காரியமாக இருந்தாலும் கூட அவளுக்கு சாபம் விட்டு விட்டார் கௌதம மகர்ஷி, நீக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. அந்த சாபத்தை அவளால மீற முடியல, அவ கல்லா இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ராவணன் பல பேருடைய சாபத்துக்கு உள்பட்டவனாக ஆனான். அனரண்யன் ஒரு மகாத்மா இருந்தார் இக்ஷ்வாகு வம்சத்துல. அந்த மகாத்மாவின் இடத்துல போய் அபச்சாரப்பட்டான் ராவணன், அதனால அவர் சபிச்சுட்டு இன்னைக்கு போனா நான் உன்னை புட்டுலாம், நான் வேற எங்கேயானா போறதோ இல்ல வேற ஏதானா நான் பண்ணிக்கிறேன் நானு, ஆனா என்னுடைய வம்சத்துல ஒருத்தன் வரப்போறான், அவன் மாத்திரமில்ல அவனோட அவனுடைய தம்பியும் அவன் மனைவியும் வருவான். அவ வந்தாள்னாக்கா ராட்சச கூட்டம் மொத்தமே பூண்டு புல்லு இல்லாத மொத்தமே போக்கடிச்சிருவா என்று அந்த அனரண்யர் சாபம் விட்டேரா. அதே மாதிரி சப்தோகம் வேதவத்தியாக யதாசா தர்ஷிதா பூரா, ஒரு சமயத்துல வேதவதின்ற மகா பதிவிரத்தை அவளிடத்துல போய் நான் தவறாக நடந்து கொண்டேன், அப்போ அந்த வேதவதியும் சாபம் விட்டான். உமானந்தேஸ்வரஸ்சாபி ரம்பா வருண கன்யகா, சிவபெருமான குறித்து தபஸ் பண்ற, தபஸ் பண்ணியாச்சு, சிவபெருமானுக்கும் சிவபெருமானும் ராவணனுக்கும் அனுகிரகம் பண்ற. ஒரு சமயம் சிவபெருமான பாக்கறதுக்கோசரம் போறா ராவணன், அப்ப சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்னா இருந்துட்டு இருக்கா. அவளுடைய ஐகாந்தத்தை இவன் போய் அதுக்கு இடையூறு வரும்படியாக பண்ணதுனால உமாதேவி ராவணனுக்கு சாபம் விட்டு விட்டார். அந்த மாதிரி நந்தீஸ்வரரும் சாபம் விட்டார், ரம்பா வருணகன்னிகா, இப்படி எத்தனையோ பேருடைய சாபங்கள்லாம் இருக்கு. அந்த சாபங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு இப்பதான். உமானந்தேஸ்வரஸ்சாபி ரம்பா வருண கன்யகா யதோக்தா தன்மயா பிராப்தம் நமிச்சா ரிஷி பாஷிதம். இப்படி மகாத்மாக்கள் ரிஷிகள்லாம் சொன்னது, மகாத்மாக்கள்லாம் சொன்னதெல்லாம் ஒரு காலத்திலையும் பொய்யாகாது, இப்ப இத்தனை நாளா அது இல்லாமல் இப்பொழுதுதான் அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுத்து, இப்ப அதனால இந்த அனுபவத்தை நான் பட்டு இருக்கேன், இந்த கஷ்டத்தை பட்டு இருக்கேன். நான் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, நான் இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கச்சு, ஆத்துல இவ்வளவு தூரம் சிரமம் நடந்துட்டு இருக்கச்சு, ஒரு தம்பி மாத்திரம் பர்சன்ட் தூங்கியிருந்தாருனாக்க சமயனுக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் நான் இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன், இதை எதை பத்தியும் விசாரப்படாமல் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் ஒரு தம்பி, அந்த தம்பியை எழுப்பணும் இப்போ. நித்ராவசமாவிஷ்ட கும்பகர்ணோன் விபோத்யதாம் சுகம் ஸ்வபிதி நிச்சந்த காமோபஹத சேதனஹ நவ சப்த தசாஷ்டௌ ச மாசான் ஸ்வபிதி ராட்சஸஹ. ஒரு வாட்டி ஆறு மாசம் தூங்குறான், ஒரு வாட்டி ஒன்பது மாசம் தூங்குறான், ஒரு வாட்டி எட்டு மாசம் தூங்குறான், இப்படி எல்லாம் தூங்கிட்டே இருக்கான். தீர்காலமான ஒரு தூக்கம் அதுதான் கணக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு ஏகப்பட்ட விசாரம் பண்ணி வியாக்கியானம் பண்ணிருக்க, இப்ப நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா பின்னாடி சொல்ல போற இந்த கும்பகர்ணனை பத்தி சொல்லச்சு, விபீஷணன் சொல்ல போற, பிரம்மாவனுடைய சாபத்தினால ஆறு மாசம் தூங்கிட்டு இருப்பான், ஆறு மாசத்துல ஒரு நாள் ஏந்திருப்பான்றது. இங்க சொல்லச்சே நவ சப்த தசாஷ்டௌச மாசான் ஸ்வபிதி என்று சொல்லிருக்கு. இது ஒன்பது மாசமா ஆறு மாசமா இதெல்லாம் பத்தி விசாரப்பட வேணாம். இது எல்லாத்துக்கும் எத்தனையோ விதமான சமாதானம் எல்லாம் சொல்லிருக்காரு மகர்ஷி வாக்கியத்துல, எதுவும் பொய்யில்லைன்றதுக்கு. ஆகையல்ல மொத்தத்துல தீர்க்காலம் தூங்குறான், அவனை எழுப்பணும், எப்படி எழுப்புறது? இதுக்கு ஒரு மந்திராலோசனை. சரி, ஒரு நூறு பேர் போங்கோ, முதல்ல ஒரு ஆயிரம் பேர் போங்கோ, பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு போங்கோ, அந்த டமாரத்தை எடுத்து காதம் கீழே பொழந்து போற மாதிரி சப்பிங்கோ, எல்லாம் பண்ணுங்க. எல்லாம் பண்றா, எந்திருக்கவே இல்லை. தாம் பிரவிஷ்ய மகாத்வாரம் சர்வதோ யோஜனா யதாம் கும்பகர்ண குஹாம் ரம்யாம் புஷ்பகந்த பிரவாகினி. அது ஒரு குகையில படுத்துன்னு தூங்குறான். அந்த குகை உள்ள இவா போறான். கும்பகர்ண ஒரு மூச்சு விடுறானா, மூச்சு விட்டா இவா உள்ள நுழைய உள்ள காத்து அடிச்சு புயல் அடிச்சா வெளில கொண்டு போய் தள்ளுமே, அந்த மாதிரி தள்ளிடுறதுதான் இவாள. இப்படி இவ்வளவு சிரமப்பட்டு அப்புறமா எல்லாரும் பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு அவனை போய் மெரிச்சு மெரிச்சு அவன் தள்ள தண்ணி கொட்டி இப்படி எல்லாம் வாத்தியத்தெல்லாம் எடுத்து எழுப்புறா, அப்பவும் எழுந்துக்க மாட்டேன்றான். இதுக்கு என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு பார்த்தானோ, காதுல தண்ணி கொட்டணும். காதுல கணக்கு தண்ணி கொட்டினோம்னாக்க நமக்கு தாங்கவே முடியாது. உத கும்பசதானே சமசிஞ்சந்த கர்ணயோஹோ ந கும்பகர்ணா பஸ்பந்தே மகாநித்ரவசங்கதா. 100 குடம் தண்ணியை கொட்டினாலும் இந்த காதல மாத்தி அந்த காதல மாத்தி ரெண்டு காதலையும் தண்ணி கொட்டினா கூட ஒரு துளி கூட சலனமே இல்லையா, என்னடா இது எப்படிதான் எழுப்புறதுன்னு பார்த்தானோ. ஒரு 100 யானைய தூக்கி ஓட்டி வந்து கும்பகர்ணம் படுத்துட்டு இருக்கான், கும்பகர்ணம் மேல நடந்து போ என்று அந்த யானைகளை ஏவினாலாம். இப்படி எல்லாத்தையும் ஏவின பிற்பாடு மொள்ள கண்ணை திறந்து பாக்கிறானா, நிஸ்வாசாசே பர்வதா திவபாருதான் ரூபமுத்திஷ்டதஸ்தஸ்ய கும்பகர்ணஸ்ய தத்பவௌ யுகாந்தே சர்வபூதானி காலஸ்யேவ திதக்ஷதஹ சஜ்ரம்பமாணஹ அதிபலஹ ப்ரபுத்தஸ்து நிஷாசரஹ. இப்படி வருஷ வரிசையா யானைகள்லாம் இந்த கும்பகர்ணம் மேல போனதுனால கொஞ்சம் ஒரு அசைஞ்சு கொடுத்தானா, அசைஞ்சு கொடுத்த உடனே ஓ சரி இனிமே ஏந்துருவான்னு இந்த ராட்சசர்கள்லாம் தீர்மானம் பண்ணிட்டா உள்ள ஏந்தான். அப்படி கண்ணை திறந்து தூக்கம் கலைஞ்சி கண்ணை திறந்து பாக்கறான். கண்ணை திறந்து பார்க்க செய்ய அவன் பார்த்தா யமனாட்ட இருக்கானோ, அந்த யமன் மாதிரி இருந்துட்டு இருக்கான். முள்ள இது எழுப்பின பிற்பாடு அவனுக்கே ஒரு ஆச்சரியம், தன்னா எழுப்பிருக்கான்னு. இந்த ராட்சசாள் மொத்தம் எங்கேயோ தூரத்துல போய் ஓரத்துல ஒதுங்கி இருந்துருக்கா. போதனாத் விஸ்மிதாபி ராட்சசான் இதம் அப்ரவீத். தன்னை யாரும் எழுப்ப மாட்டா, இப்ப எழுப்பியிருக்கா. எழுப்பினா ஏதோ ஒரு அனர்த்தம் இருந்துருக்கணும், ஒரு முக்கியமான காரணம். இல்ல 6 மாசம் ஆயிடுத்தான்னா 6 மாசமும் ஆல. இப்பதான் 9 நாள் முன்னதான் போய் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். 9 நாள் முன்னையோ 10 நாள் முன்னையோ தான் போயிருக்கான். அப்போ இது என்ன காரணம், கிமர்த்தம் அகம் ஆதரித்ய பவத்பிஹி பிரதிபோதிதம் கச்சித் சகுசலம் ராஜ்ஞஹ பயம் வாநேஹ கிஞ்சன. ராஜா ராவணன் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒன்னும் ஆபத்து வராத இருந்துட்டு இருக்கா, என்ன என்னத்துக்காக எழுப்பினுங்கோ, இதுதான் கேக்குறது. எதர்த்தமே வத்வரிதைஹி பவத்பிஹி பிரதிபோதிதா. ஒரு அல்ப காரணத்துக்கெல்லாம் என்ன எழுப்ப மாட்டா, ஏதோ ஒரு பெரிய காரணம் இருந்துட்டு இருக்கும். இந்த ராஜாவுக்கு தேவதகளிடத்துல இருந்து ஏதானா பயம் வந்திருக்கா, இல்ல மனுஷனிடத்துல இருந்து ஏதானா பயம் வந்திருக்கா, என்ன பெரிய தேவாசுர யுத்தம் ஏதானா பெருசா நடக்கிறதா, இங்க என்ன காரணத்தினால என்ன எழுப்பினுங்கோ என்று கேக்குற. அப்ப கேக்கச்சு இந்த பிரஹஸ்தன் சொல்றான், அதையும் கேக்குற, தேவதைகள்னால எந்த பயமும் இல்ல ராஜாவுக்கு, ஒரு மனுஷனிடத்திலேருந்து ஒரு பயம் வந்தது. மனுஷ ஜாதிக்கு முன்ன ஒரு குரங்கு வந்தது, குரங்குனால ஒரு பயம் வந்தது. குரங்கு லங்கையே கொளுத்தி போட்டு போயிடுச்சு அன்னை தினத்துல. அதோட மாத்திரமில்ல, அசோகவனத்தை மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. ராவணனுடைய ஒரு செல்ல பிள்ளையா இருந்த அக்ஷனை துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு அக்ஷன் இறந்தே போயிட்டான். சரி இவ்வளவு ஆச்சு என்னன்னு பார்த்தோம்னாக்க, சேதுபந்தனம் பண்ணி ஒரு குரங்கில்ல கோடி கோடி கணக்கான குரங்கோட கூட ஒரு மனுஷன் ராமன் இந்த சமுத்திரத்தையும் தாண்டி லங்காபட்டினத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கான். அந்த லங்காபட்டினத்துல பிரவேசிச்சதோட மாத்திரமில்ல, யுத்தத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இந்த யுத்தத்துல முதல்ல எத்தனையோ பேர் எல்லாம் போயிட்டான். சரி, ராவணன் தானே அந்த யுத்த காலத்துல போய் நேர்ல போய் பார்க்கணும்னு போனான். நேத்தி போனாக்க அந்த ராவணனும் அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கான். இதெல்லாம் தான் இப்ப நடந்தது. ராகவஞ்சரணே ஜித்வா ததோ திரக்ஷாமி ராவணம். ஆகையில இதுதான் ஒன்னு சொல்றேன்னா, அதுக்கு சுக்ரீவன் சொல்ற அவ்வளவுதானே, நான் நேர போய் ராவணனை ஜெயிச்சுட்டு அப்புறமா போய் ராவணனை நான் பாக்குறேன் என்று சொல்றான் சுக்ரீவன். அதுக்கு ராட்சசாலாம் சொல்றா, உன்னை எழுப்பிட்டு நீ எழுந்து வந்து ராஜாவை முன்ன பாக்கணும், அப்புறம்தான் ராமன் கிட்ட போறதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்றா. ராஜா எப்படி அபிப்பிராயப்படுறாரோ, ராவணன் எப்படி அபிப்பிராயப்படுறானோ அதே மாதிரிதான் நீ நடந்து கொள்ளணும். ஆகையில உனக்கு குளிக்கிறதுக்கு இத்தனை தோண்டி ஜலம் எல்லாம் பக்கத்துல இருந்துருக்கு, ஆகையில நீ குளிச்சுட்டு வர வேணும் என்று கேக்குறான். என்ன ராவணனா போய் நான் கேட்டோம், நானு ராமனை வதம் பண்ணிட்டு நேர அப்புறமா வரட்டுமா இல்ல நேர வரணுமான்னு கேட்டாக்க ராவணன் என்ன சொன்னான்னா, என்ன பார்த்துட்டு அப்புறமா போகட்டும்னு சொல்லி சொன்னான். ஆகையால ராவணன் சொன்ன பிரகாரம், ராஜா சொன்ன பிரகாரம் தான் செய்யணும், நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அப்படியே ஆகட்டும், நம்மள மாதிரி ஒரு குளிப்பா ஒரே நிமிஷத்துல போய் அமைந்துட்டு வரத்துக்கு காக்கா குளிப்பான்னு கும்பகர்ணன் மூஞ்சி அலம்பிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஜலம் வேணும். அது மாத்திரமில்ல, இவ்வளவு பெரிய சரீரத்தை கொண்டு குளிக்க வேற குளிக்கணும். இப்படி எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணி ராவணனுடைய பவனத்துக்கு போறான். அந்த பவனத்துக்கு போச்சேயே பூமி அதிர்றது. லங்காபட்டினம் மாத்திரம் அதிர்ல, லங்கைக்கு வெளியில்லாம அதிர்றது. இவ்வளவு உசரம் இருந்திருக்கான். அந்த உசரமா இருக்கிறது எப்படின்னாக்க, அந்த மதில் சுவர் இருக்க மதில் சுவரே ரொம்ப உசரமான மதில் சுவர். ஒரு 40 அடி 50 அடி உசரத்துல இருக்கிற மதில் சுவர்னு வச்சுப்போமே, அந்த மதில் சுவர் இவனுடைய சரீரத்துல பாதிதான் வருதான். அத காட்டுல இன்னும் உசரமான ஒரு சரீரத்தோட கூட அப்படி தும் தும்னு நடந்து போறான். மதில் சுவருக்கு வெளியில ராமர் இருந்துருக்க, இவ்வளவு பெரிய சரீரமா ஒரு ராட்சசன் போறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த விபீஷண பார்த்து கேக்குறேன் ராமர், ததோ ராமோ மகாதேஜவானே கிரீட்டினம் மகாகாயம் கும்பகர்ணம் ததர்சஹம் க்ரமமாணமிவாகாசம் புரா நாராயணம் யதாம். இவ்வளவு பெரிய சரீரம்லாம் அந்த காலத்துல பெருமாள் தான் எடுத்துட்டேன்னு சொல்லுவா. இப்போ ஒரு ராட்சசன் இவ்வளவு பெரிய சரீரம் எடுத்துட்டு இருக்கானா, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பெருமாள் பாக்கிறான். அத பார்த்து விபீஷணன் பார்த்து கேக்குற, கோசௌ பர்வத சங்காசா கிரீட்டி ஹரிலோச்சனா லங்காஜான் திருஷ்யதே வீரா ச வித்யுதிவதோ யதா. லங்கையில தம்பறானே இவன் யாரு, ஒரு மேகத்தோட வித்தியத்தோட மின்னலோட கூட இருக்கிற மேகம் மாதிரி இருக்கானே இவன் யாரு சொல்லுன்னா, விபீஷணன் சொல்ற, ஏன வைவஸ்வதோ யுத்தே வாசவஸ்த பராஜிதா சைஷ விஸ்ரவச புத்திராம் கும்பகர்ணா பிரதாபவானே. விஸ்ரவசனுடைய பிள்ளை இவன் பேர் கும்பகர்ணன், பெரிய பெரிய பேரு. இவன் மகாபராக்கிரமசாலி. இவன் இந்திராதி தேவதைகள் எல்லாரையுமே, சூரியன் உள்பட எல்லாரையுமே ஜெயிச்ச வண்ணவன். ஆகையால அதோட மாத்திரமில்ல, அவன் இயற்கையாகவே சில பேர் தன்னுடைய தப்போ பலத்தினால ரொம்ப பராக்கிரமசாலியாக ஆகலாம். இவன் ஸ்வபாவத்தினால பிரகிருத்யாஹ்யேஷ தேஜஸ்வி கும்பகர்ணோ மகாபலஹ அன்னேஷாம் ராட்சசேந்திராணாம் வரதான கிருதம் பலம். மீதி ராட்சசாளுக்கு வரதானத்தினால அந்தந்த பிரம்மா முதலிய தேவதைகளுடைய வரத்தினால வந்தது பலம். ஆனா இந்த கும்பகர்ணனுக்கு மாத்திரம் இயல்பாகவே பலம் பொருந்தியவனாக தான் இருந்தான். அது மாத்திரமில்ல, இவன் பிறந்த உடனேயே பிரஜைகள் லோகத்துல இருக்கிற பிரஜைகள் எல்லாம் பிரின்சிபல் தான். யாருமே இருக்க மாட்டா, மொத்த பேருமே இந்த பூலோகத்துல இருக்கவே மாட்டா, மொத்த பேருமே கும்பகர்ணால துவம்சம் பண்ணவாளாக ஆயிடுவா என்கிற நிலை. இத பிரம்மா பாக்குறேரா, பார்த்த உடனே அவருக்கும் கோபம் வந்துருக்கு. த்ருவம் லோக விநாசாய பௌலஸ்தேனாசிதிர்மிதாத்மத்ய பிரபதி லோக விநாசத்துக்காகவே நீ பிறந்தவன் மாதிரி இருந்திருக்க, ஆகையால அத்திய பிரபதி இப்போலேந்து இனிமேல் நீ ஒரு மிருத பிராயனா போய் படுத்திருக்க வேண்டியது என்று சொல்லிட்டார். சாபம் விட்டு விட்டார் பிரம்மா. பிரம்ம சாபாபிபூதோ நிபபாதாக்ரத பிரபோ. அந்த சாப்பம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே துபில்னு கிழவு வந்துடும். பக்கத்துல ராவணன் இருந்துட்டு இருக்கா, ராவணன் பிரார்த்தனை பண்றோம். கும்பகர்ணன் யாரு உமக்கு தெரியாதா? அவனும் ஒரு பிரகாரத்துல உம்முடைய சம்பந்தத்தை உடையவன். அந்த கும்பகர்ணனும் உமக்கு பேரனுக்கு பிள்ளையாக ஆக வேண்டியவன் தான் அவன். அவனை போய் இந்த மாதிரி சாபம் போட்டு அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கிறதுன்றது பண்ணலாமா? இதுக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மாவனிடத்துல ராவணன் பிரார்த்தனை பண்றான். ராவணன் பிரார்த்தனை பண்ண பிற்பாடு இது அப்படியே, அதாவது மூச்சை அடைஞ்ச மாதிரி விழுந்து கிடக்க வேண்டாம், அவன் தூங்குறவனாக இருக்கட்டும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவன் ஏந்திருப்பான். அந்த ஏந்திருக்க நாள் இன்னைக்கு நீ எல்லா விதமான ஆகாரங்கள்லாம் அவனுக்கு கொடுத்தேனாக்க, அப்போ ஒரு நாள் இருந்து அவனுக்கு என்னென்ன உணவோ எல்லாத்தையும் அவன் பண்ணிப்பான். பண்ணிட்ட பிற்பாடு மறுபடியும் தூக்கம் வந்துடுவான், தூங்கிடுவான் என்று பிரம்மா வரம் கொடுத்த அப்பேற்பட்ட கும்பகர்ணனை இன்னைக்கு ராவணன் எழுப்பிட்டான். என்ன, நேத்தி தோத்துட்டு இன்னைக்கு தான் யுத்தத்துக்கு வராமல் கும்பகர்ணனை எழுப்பிட்டான் என்று. ச ஏக நிர்கதோ வீர சிபிரா தீம விக்ரம வானரான் பிரஜதங்க்ருத்தாம் பக்ஷயன் பரிதாவதி. அப்ப ராமர் சொல்றாராம், தனக்கு சேனாபதிகளாக இருந்திருக்கிற நைமைந்தன் துவிதன் சுஷேடன் சுக்ரீவன் ஹனுமார் இப்படி எல்லாரையும் கூட்டு, இவ்வளவு பராக்கிரமசாலி, இப்ப இல்லாட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட சண்டை போட வரப்போறான், அதுக்கு முன்ன சன்னாகமாக நீங்கள்லாம் இருந்துருந்தோ, நமக்கு என்ன ஆயுதம் இருந்துருக்கு, கல்லும் மரங்களும் இதெல்லாம் தானே, அந்த ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்கோ, யுத்தமா இருங்கோ, பெரிய ஆபத்து நடப்போறது, இப்ப பெரிய யுத்தம் நடக்க போறது என்று இவாளுக்கெல்லாம் ராமர் சொன்னேறான். இவன் கும்பகர்ணன் நேர ராவணனுடைய கிரகத்துக்கு போறான். அந்த கும்பகர்ணன் வரத்துக்கோசரமே ஒரு தனி சபா மண்டபம், அந்த சபா மண்டபத்துல ராவணன் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். அவனை போய் பாக்கறான், போயிட்டு சேவிச்சுட்டு சொல்ற என்னன்னா பண்ணணும் என்பதாக. சம்சகஸ்மாத் பயந்தேத்ர கோவா பிரேதோ பவிஷ்யதி கிமர்த்தம் அஹமாதிருத்ய த்வயா ராஜன் பிரபோதிதஹ. ராஜா என்ன, ஒரு சமயமில்லாத சமயத்துல என்ன நேர் எழுப்பியிருக்கேரே, என்னத்துக்காக என்ன எழுப்பினு, யார கொலை பண்ணணும், யாருனாலும் உமக்கு என்ன பயம் வந்துடுத்து, இத நிசங்கோச்சமா என்னென்று சொல்ல வேண்டியது என்று சொன்னார். அதை கேட்ட உடனே ராவணன் சொல்றான், ஏஷதாசரதி ஸ்ரீமானே சுக்ரீவசஹிதோ பலி சமுத்திரம் லங்கயத்வாது மூலன்னஹ பரிக்ரந்ததி. ஏஷதாசரதி, தசரதருடைய பிள்ளை ராமபிரான் சுக்ரீவனோட சேர்ந்து நம்ம மூலத்தையே நம்ம வேரையே அழிக்கிறதுக்கு பாக்கறான். ஹந்த பசியஸ்வலங்காயாம் வனான்யுபவனானிச்ச, நீ போய் பாரு இந்த லங்கையில வனங்களும் தோட்டங்களும் உத்தியானவனங்களும் எல்லாம் எப்படி பாழா கிடக்கிறதுன்றத போய் பாரு. இவனால பாரு எத்தான பேர் செத்து போயிட்டா தெரியுமா, ஒத்தரா ரெண்டு பேரா எவ்வளவு பேர் செத்து போயிட்டா, ராட்சசால அத்தனை பேரும் போயாச்சு. இப்படி இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரங்கோட சுக்ரீவனோட சேர்ந்து இருக்கிற ராமன் தான். இந்த வஜ்ரதம்ஷ்டன் போயாச்சு, வித்யுஜிஹ்வன் போயாச்சு, இப்படி ஒவ்வொருத்தனாக அகம்பனன் போயாச்சு. எத்தனையோ பெரிய பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற ராட்சசாலாம் வதம் பண்ணிட்டான். இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி நான் சண்டை போட போனோம்னாக்க, என்னுடைய மகுட பங்கம் பண்ணி என்னையும் தோற்கடிச்சு ஒரு நாள் கழிச்சு வான்னு சொல்லி அவமானப்படுத்தி என்ன திருப்பி அனுப்பிச்சுட்டான். இது எல்லாத்தையும் பாத்துக்கோ. இப்ப இது எதனால நடந்ததுன்றதெல்லாம் இப்ப நான் மொத்தம் சமஸ்தமா சொல்லிட்டேன். நானே இப்ப நீ சொன்ன பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை செய்யி என்று ராவணன் சொல்றான் கும்பகர்ணனிடத்துல. அப்ப கும்பகர்ணன் பதில் சொல்றான். அந்த கும்பகர்ணனுடைய வார்த்தை இருந்திருக்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். தஸ்ய ராட்சசராஜஸ்ய நிஷம்ய பரிதேவிதம் கும்பகர்ணோ பபாஷேதம் வசனம் பிரஜஹாசச. அப்படி சிரிச்சின்றே ஒரு வார்த்தையை சொல்றானா, என்ன திருஷ்டோ தோஷோ ஹியோஸ்மாபிஹி புரா மந்திர விநிர்ணயே இதேஷ்வானபியுக்தேன சோயமாசாதிதத்வயா சீக்ரம் கல்வப்யுபேதம் தாம் பலம் பாபஸ்ய கர்மணஹ. நான் ஒரு 9 நாள் முன்ன 10 நாள் முன்ன படுத்துக்கிறதுக்கு முன்ன தூங்கறதுக்கு முன்ன ஒரு மந்திராலோசனை நீ பண்ணச்சே, நான் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் நான் அன்னைக்கு. அந்த வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு சீக்கிரத்திலேயே அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் அன்னைக்கே எதிர்பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரமே அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல, இவ்வளவு சீக்கிரமே வந்துடுத்தான் அப்படின்னா. நீ அன்னைக்கு சீதா பிராட்டிய தூக்கி வந்த பிற்பாடு ஒரு குரங்கு லங்கையெல்லாம் எரிச்சுட்டு போயிடுத்து, இப்ப நாம என்ன பண்றதுன்னு நீ சொல்லி சொன்ன. அப்ப நான் சொன்ன நானே நீ பண்ணது எவ்வளவு தப்புன்றது. ஒரு காரியத்தை எண்ணி துணிக கருமம், அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்ன பல தடவை யோசனை பண்ணிட்டு அந்த காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை செஞ்ச பிற்பாடு அப்புறமா நாம அது அதை பத்தி நினைக்கிறதுன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ அந்த சீதா பிராட்டியை இங்க கொண்டு வர்றதுக்கு முன்ன நீ எத்தனை இந்த மந்திரிமார்களோடெல்லாம் யோசனை பண்ணி அவளை இங்க கொண்டு வந்தா நமக்கு நல்லதா கெட்டதா என்ன வரும்ன்றத யோசனை பண்ணி அவள்டேந்தும் ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுண்டு நீ வந்து பண்ணிருக்கணும். பண்ணல. யாரோ ஒருத்தன் சொன்னா யாரோ ஒத்தி சொன்னான்றதுக்காக நீயா ஒரு தீர்மானம் பண்ணி அந்த சீதா பிராட்டியை கொண்டு வந்துட்ட. யார் அப்படி பண்றாளோ அவள்லாம் அந்த ஒரு சாமர்த்திய ராஜ நீதியில சாமர்த்தியம் இல்லாதவள்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. இது நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை இப்ப பலிச்சு போயிடுத்து. நான் என்ன எதிர்பார்த்தனோ எதிர்பார்த்தது நடந்து போயிடுத்து என்று சொல்றான். அதோட பாத்திரம் இல்ல, நீ பண்ண பாபத்துக்கு பலத்தை நீ அனுபவிக்கிற. சீக்கிரம் கல்வப்யுபேதம் தாம் பலம் பாபஸ்ய கர்மணஹம். பாபத்துக்கு பலன் வருதுன்றது அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது, கட்டாயம் பலன் வரதான் போறது. அந்த உத்கட்டமான ஒரு பாபமோ உத்கட்டமான ஒரு புண்ணியமோ பண்ணாக்க அந்த உத்கட்டமான பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் இகைவ பலமஸ்னுதேன்னு கண்ணெதிரியே அதுக்கு பலன் கிடைச்சிடுமா. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அத்தியுத்கட்டேகி புண்ணிய பாப்பே இகைவ பலமஸ்னுதே. இது போய் நாம இந்த பாபத்தினுடைய பலனை நரக்கத்துல போய் அனுபவிக்கிறதுன்றது அவ்வளவு நாள்லாம் வேண்டியது இல்ல. இங்கேயே நமக்கு நரக்கம் பார்த்துட்டே இருக்கச்சே ஏற்பட்டு போயிடும். அதே மாதிரிதான் இப்ப உனக்கு ஆயிடுத்து. நீ பண்ணிருக்கிறது சாதாரணமான பாபம் இல்ல, பெரிய கொடுமையான பாபங்கள்லாம் பண்ணிருக்கிற அப்படினால அதுக்கு பலனை நீ இங்கேயே அனுபவிக்கிற ஒரு தசை வந்துடுத்து. ஆகையால என்ன பண்ண முடியும்? சரி போ. ஒரு காரியம் சொல்றேன், தர்மம் அர்த்தம் ஹி காமம் வா சர்வான் வா ரக்ஷசாம் பதே பஜேத புருஷ காலே திரிணி துவந்த்வா நிவா புனகம். தர்மார்த்த காமங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீ மோட்சத்தை பத்தி நீ சிந்தப்படுறவன் இல்ல, இந்த ஐகமான பலத்தை தான் நீ அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறவனா போயிட்டு அப்படின்னால, மோட்சத்தை பத்தி சிந்தப்படாதவனா இருக்கிறபடினால ஒன்னுண்டு நான் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்லச்சு, அதாவது ஒரு அந்தந்த காலங்கள்ல தான் அனுபவிக்கணும், எல்லா காலத்திலயும் ஒன்னையே அனுபவிக்க முடியாது. அதுக்கு மூணு காலம் இருக்கு, பிராத்த காலம்னு ஒன்னு இருக்கு, மாத்தியந்தின காலம்னு ஒன்னு இருக்கு, சாயங்காலம்னு ஒன்னு இருந்துட்டு இருக்கு. இந்த தர்மம் அர்த்தம் காமம்ன்ற சொல்லக்கூடிய இவைகள்லாம் திரிணி துவந்த்வா நிவா தர்மார்த்தோ அர்த்த தர்மோ காமார்த்தோவா, தர்மார்த்தம் அர்த்த தர்மம் காமார்த்தம் இது ரெண்டு ரெண்டா பிரிச்சு மூணாவோ இல்ல பிரத்யேகமாவோ அந்தந்த காலங்களுக்கு விகிதமான காலங்கள்ல தான் அனுபவிக்கணும். நீ காத்தால எந்தா தர்மத்தை பண்ணணும், மத்தியானமும் தர்மத்தை பண்ணணும், அர்த்தார்ஜனமும் பண்ணணும், ராத்திரியில தான் காமம்னு சொல்லக்கூடிய சுகத்தை அனுபவிக்கணும். அப்படிலாம் இல்லாமல் எல்லா காலத்திலயும் நீ காமம் ஒன்னையே நினைச்சிட்டு இருந்தியானாக்கா உனக்கு வரப்போற வர கதி இதுதான் இருந்துட்டு இருக்கும். த்ரிஷு சைதேஷு யச்ரேஷ்டம் ஸ்ருத்வா தன்னாவபுத்யதே ராஜாவா ராஜமஹாத்ரோவா வ்யர்த்தம் தஸ்ய பஹுஸ்ருதம். அவன் நிறைய படித்தவனாக இருந்தாலும் கூட அவன் படிச்சது மொத்தம் அனர்த்தம், ஒன்னது வீண், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் என்றாக சொல்ற. முக்கியமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, கும்பகர்ணன் வார்த்தையா இருந்தாலும் அசுரன் வார்த்தையா இருந்தாலும் அது நிறைய சாஸ்திரம் மாத்திரம் வாசிச்சா போறாது, சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் நாம நடந்து கொள்ளணும், அனுஷ்டானம் பண்ணணும். இந்த அனுஷ்டானம் இல்லாமல் வெறும் சாஸ்திர ஞானம் எதுக்கும் உபயோகம் இல்ல என்று சொல்லணும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சுனப்புச்சம் இவானர்த்தம் அனர்த்தக்கும் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு நாய்க்கு வால் இருந்திருக்கு, அந்த நாய் வால் அதுக்கு மறைக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இருந்திருக்கு, அந்த இடத்தை மறைக்கவும் இல்லை. சரி, மாட்டுக்கெல்லாம் வால் இருந்துருக்கு, யானைக்கு வால் இருந்துருக்கு, இந்த வாலை கொண்டு யானை மாடு இவெல்லாம் என்ன பண்றது, எங்கேயான கொசு கடிச்சதுன்னா ஈ கடிச்சதுன்னா வாழை ஆட்டி அந்த கொசு ஈ எல்லாம் போக்கடிக்கிறது, தன்னை விட்டு போகும்படியா பண்றது. நாய கொசு கடிச்சதுன்னாக்க மூஞ்சுகிட்ட மூஞ்சு கடிச்சதுன்னாக்க வாழை ஆட்டி அத்தால் அந்த கொசுவை போக்கடிச்சுக்க முடியாது, அதுக்கும் அது உபயோகம் இல்ல. இல்ல எந்த இடத்த மறைக்கணுமோ மறைக்க வேண்டிய இடத்தையும் அது மறைக்கல, அது கௌபீனம் மாதிரியும் இல்லாத இருக்கிறபடினால அது ஒன்னத்துக்குமே உபயோகம் இல்லாத இருந்திருக்கு. நாச்சாதைதி கௌபீனம் நசம்ச மசகாபகம் என்பதாக. அதே மாதிரிதான் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம், எவ்வளவு சாஸ்திரம் வாசித்தவனாக இருந்தாலும் கூட பாண்டித்யம் கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னா, தர்மத்தோட கூட சேர்ந்து இருக்கிற பாண்டித்யம் தர்மம் இல்லாமல் வெறும் பாண்டித்யம் இருந்ததுன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற. ஆகையால நீ பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணல, அதனால ஒரு கஷ்டம் வந்துடுத்து உனக்கு. அவன் ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒரு கஷ்டம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் நான், இது ராஜாவனுடைய கடமை, ராஜா எப்படி நடந்து கொள்ளணும், மின்னு காரியம் எது பின்னு காரியம் எதுன்றதெல்லாம் மந்திராலோசனை பண்ணி மந்திரிமார்களுடைய வார்த்தையை கேட்டு பண்ணணும். எந்த மந்திரிகள் ராஜாவுக்கு ஆலோசனை பண்றாலோ அந்த ஆலோசனை சொல்ற மந்திரிகள்லாம் பிராமாணிக்கமா இருக்கணும். அந்த மாதிரி பிராமாணிக்கமா இல்லாமல் ராஜாவுக்கு ராஜாவுடைய முகோல்லாசத்தை மாத்திரம் விரும்பிண்டு ஏதோ பண்றவா இருக்க. இது இப்ப கொஞ்சம் நீச்ச பாஷையில போனோமான ஜல்ரா போட்டு போறவனா கணக்கு இருந்தான்னாக்க அவன்லாம் மந்திரியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. இப்ப ஒன்னு இடத்துல இருந்த இத்தனை நாள் இருந்த மந்திரி மொத்த பேரும் உன்னுடைய ஹிதத்தை துளியும் நினைக்காமல் நீ என்ன எது பிரியமா இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஆகையால அவ பண்ணதும் தப்பா போயிடுத்து. அனபிஜ்ஞாய சாஸ்திரார்த்தான் புருஷாக பசுபுத்தயம் பிரகல்பாத்வக்துமிச்சந்தி மந்திரேஷ்வப்யஹந்தரீகிருதாஹ அனபிஜ்ஞாய சாஸ்திரார்த்தான். இந்த சாஸ்திரார்த்தங்களை துளியும் அறிந்து கொள்ளாமல் ஒரு மந்திரிமாரா இருந்திருக்கவன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்காமல் உனக்கு சொல்லிருக்கா, அவள்லாம் சொல்லிருக்கா, அந்த ஆலோசனையை கேட்டு நீ நடத்தின் இருக்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம் இது. ஆகையால அசாஸ்திர விதுஷாம் தேஷாம் ந காரியம் அஹிதம் வச்சா அர்த்தசாஸ்திரான் அபிஜானாம் விபுலாம் ஸ்ரீயமிச்சாதாம். சரி, என்னமோ யோகி சத்ரு அவிஜ்ஞாய நாத்மானம் அபிரக்ஷதி அவாப்னோதி சோ அனர்த்தானு ஸ்தானாச்ச வியவரோப்யதே. அந்த சத்ருவனுடைய பலத்தை பார்க்காமல் யார் நடந்து கொள்கிறாளோ அவளுக்கு அனர்த்தம் தான் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ஆகையால இது எதுக்தமிகதே பூர்வம் கிரியதாம் அனுஜேனச்ச என்பதாக சொல்ற. இது இப்ப மாத்திரமில்ல, ததேவ நோகிதம் காரியம் எதிச்சசி சிதம் குரு. சரி, இனிமே நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தம்பி விபீஷணனும் சொல்லி ஆயிப்போச்சு என்று சொல்ற. இதை கேட்ட பிற்பாடு கொஞ்சம் ராவணனுக்கு கோபம் வந்துடுத்தான். இந்த உபதேசம் பண்றதுக்கா இவனை கூப்பிடுறோம் என்பதாக. பத்து ஸ்ருத்வா தசக்ரீவஹ கும்பகர்ணஸ்ய பாஷிதம் ப்ருகுடிம் செய்வ சஞ்சக்ரே க்ருத்தஸ்தைனம பாஷத மான்யோ குருரிவாச்சாரியஹ கிம் மாம் த்வம் அனுஷாசதி கிமேமும் வாக்சமம் க்ருத்வா காலே யுக்தம் விதீயதாம். ஹே கும்பகர்ண, த்வம் மான்யஹ, நீ ரொம்ப ரொம்ப கொண்டாடத்துக்கணும், நீ பெரிய சுவாமி பாய்ப்போ, என்ன நீ ஆச்சாரியன், ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணுவான், சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுவா, இதெல்லாம் நல்ல காரியம், இதெல்லாம் கெட்ட காரியம், இந்த காரியங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும், இந்த காரியங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவான். ஆச்சாரியாளுக்கு உண்டான முதல் கடமை அது உபதேசம் பண்றதுன்றது. நீ ரொம்ப நன்னா எனக்கு ரொம்ப உபதேசம் பண்ணிட்டப்பா, நீ ஒரு பெரிய ஆச்சாரியன் ஆயிட்ட என்று சொல்ற. இந்த உபதேசம் இருக்க, ரொம்ப உபதேசம் பண்றதோட மாத்திரமில்ல சிக்ஷையும் பண்ற. காலித்தே சாசிதாரம், ஆச்சாரியனுக்கு ஒரு லட்சணம் என்னன்னு கேட்டா உபதேசம் மாத்திரம் பண்றதோட நிறுத்திக்க கூடாதான், சிக்ஷையும் பண்ணணும். எப்பயெல்லாம் ஒரு தவறு நடந்ததுன்னாக்க, சிஷ்யம் பண்றது தப்பா கணக்கு இருந்ததுன்னாக்க, இப்ப நீ பண்றது தப்புப்பா, இந்த காரியத்தை நீ பண்ணாத என்று அந்த சுட்டி காமிச்சி அந்த தப்புலேருந்து வெளியில வரத்தையும் பண்ணணும், ஒரு ஆச்சாரியன் பண்ணணும். இப்ப எனக்கு நீ ரொம்ப உபதேசம் பண்ணிட்டப்பா, நீ ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சாரியன் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல என்று ராவணன் சொல்றானா. இதுல அர்த்தாந்தர நியாசம், ஓஹோ இந்த உபதேசம் பண்றதுக்கு தான் நான் கூப்பிடுறேன்னா, நீ ரொம்ப பெரியவனா போயிட்டியா, நான் உனக்கு உபதேசம் ஸ்தானத்துல உனக்கு தமையனா இருந்துட்டு நான் உபதேசம் பண்ண வேண்டியது போக நீ எனக்கு உபதேசம் பண்றியா என்று. அதோட மாத்திரம் இல்ல, ராவணன் சொல்ற வார்த்தை அடுத்த வார்த்தையை பார்க்கணும். விப்ரமா சித்த மோகாத்வாம் பல வீர்யாசிரஜேணவா நாபிபன்னமிதா நீம் யத்யர்த்தாஸ்தஸ்ய புனக்கதாம். நீ அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கணும் இப்படி பண்ணிருக்கணும் எல்லாம் இப்ப நீ சொல்லிட்டு இருக்க, என்ன நான் வந்து விப்ரமாத்து என்னுடைய பிரமத்தினால கூட நான் பண்ணிருக்கலாம், அதாவது அந்த எது நீதின்றது தர்மத்துக்கு வந்து பரிபாலனம் பண்ணாமல் அநீதியாக கூட அந்த நீதி புத்தி அநீதியில நீதி புத்தி. இப்ப ராட்சசனுக்கு பொறுத்த வரைக்கும் பிறன் மனைவி புகுதல் என்பது அவர்களுக்கு தர்மம் தான் அப்படின்னு என்னுடைய புத்தி. ஆனா அது பிறன் மனைன்றது பிறத்தியாருடைய மனைவிய நாம நமக்கு கொண்டாடுறதுன்றது ரொம்ப தப்பு. இந்த தப்பான விஷயத்துல கூட ஒரு அதுவேதான் நீதின்ற புத்தி எனக்கு அது பிரமத்தினாலையும் வந்திருக்கலாம். ஒண்ணு இல்ல, சித்த மோகம், மோகம்ன்றது எப்போ மூளை வேலை செய்யாத ஒரு சமயம், ஞானானுதயம், ஞானமே உண்டாகாத இருந்திருக்கிற சமயம், அந்த மோகத்தினாலேயோ விப்ரமாதே சித்த மோகாத்வா பல வீர்யாசிரயேணவான். நான் பெரிய பராக்கிரமசாலி, என்ன காட்டிலும் வீரன் யாரும் கிடையாதுன்னு ஒரு பெரிய கர்வம், ஒரு மனுஷன் என்ன என்ன பண்ணிட முடியும்ன்ற ஒரு கர்வம், இது மூணுல எதனையானாலையாவது இருந்திருக்கலாம். அன்னைக்கு நான் அந்த காரியத்தை பண்ணியாச்சு, சீதையை எடுத்து வந்தாச்சு, இந்த அசோக வனத்துல அவ இருந்துட்டு இருக்கா, அத பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப சொல்றதுல ஒன்னும் அர்த்தம் இல்ல. கதசிய அர்த்தசிய புனக்கதாம் அஸ்மின் காலேத்து யஜ்யுக்தம் ததிதானியம் விதீயதாம், இப்ப என்ன பண்ணணும்ன்றத சொல்லு. கதம் து நானு சோசந்தி கதம் து கதமே வகி, போனது போயிடுத்து, இப்ப அது போனது திரும்பி வர முடியாது, இப்ப என்ன பண்ணணும்ன்றது சொல்லு. மமா பனேஜம் தோஷம் விக்ரமேண சமீகரு, உனக்கு கணக்கு என்னிடத்துல என்னுடைய சாத்த சாட்டுண்டு, இத்தனை நாள் நீ தூங்கிண்டு சௌக்கியமா இருந்தது கணக்கு, ஒரு நியாயம்னு பட்டு எனக்கு ஏதான சகாரம் பண்ணணும்னு உனக்கு பட்டுதுன்னாக்க அத்த நீ பண்ணு, வேற ஒன்னும் கிடையாது. நான் உன்னிடத்துல ஒன்னும் பிச்சை கேட்கலதான், உனக்கு இவ்வளவு பண்ணிருக்க, நீ என்ன ஒரு தமையன்னு ஒரு எண்ணம் உனக்கு கணக்கு இருந்ததுன்னாக்க இத பண்ணு என்று சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு நிறுத்திட்டான் ராவணன். இந்த வார்த்தைய கேட்ட உடனே கும்பகர்ணனுக்கு மனசு கஷ்டமா போயிடுத்து. ஐயோ இப்படி போய் தமையனை வெசிட்டமே, இது நியாயமா என்று அதீவகி சமாலக்ஷ்ய பிராதரம் க்ஷுபிதேந்திரியம் கும்பகர்ணா சனேர்வாக்கியம் பபாஷே பரிசாந்தயன்னே. அந்த கும்பகர்ணன் ராவணனை சாந்தோஜனம் பண்ணிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்ற. ஐயோ நான் இவ்வளவு நாய் மொள்ள சொல்றானா, இவ்வளவு நாய் சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காத, நைத்தன் மனசு கர்த்தவியம் மை ஜீவதி பார்த்திவ தமகம் நசயிஷ்யாமி எத்கிருதே பரிதப்பியசே, நான் ஜீவிச்சு இருந்துட்டு இருக்கச்சே உனக்கு எதிராளி ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவனை நான் அழிச்சுடுவேன். இங்கதான் வால்மீகியனுடைய வார்த்தைகளை பார்க்கணும். வால்மீகி கும்பகர்ணன் சொல்ற வார்த்தையா போடுற, நான் ஜீவிச்சு இருந்தேன்னாக்கா உன்னுடைய சத்ரு இருக்க மாட்டான், ஆனா நான் ஜீவிச்சு இருக்க மாட்டேன்னு அர்த்தம். என்னக்க ராமர் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவர் எதிர நான் ஜீவிச்சு இருக்க மாட்டேன் என்றதுனால சொல்றேன் நானு அப்படின்னா, அத்ய பசிய மகாபாகு மயா சமரமூர்தனி ஹதே ராமே சகபிராத்ரா திரவந்தீம் ஹரிவாகினியும், இப்ப பாரு இதுல இங்கேயும் ஒரு அர்த்தாந்தர நியாசத்தோட ஒரு நாலு ஸ்லோகம் சொல்ற. அத்ய பசிய மகாபாகு மயா சமர்பூர்தனி ஹதே ராமே சகபிராத்ரா தவந்தியும் பரிவாகினின்னு, அப்ப நீ பாரு இன்னி தினத்துல பாரு, நான் போனேன்னா ராவண அழிச்சுட்டேன்னாக்க அந்த சமுத்திர அந்த வானர சைன்யமே மொத்தம் அழிஞ்சு போயிட போறது, அப்ப பாரு என்ன ஆக போறதுன்றத பாரு என்று சொல்ற. சுகீபோ மகாபாகோ சீதா பவத்து துக்கிதா, நீ ரொம்ப சுகத்தோட இருந்தது ராமன் அழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு சீத துக்கத்தோட இருந்துகிட்டோம்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தாந்தரத்துல வேற ஒரு அர்த்தத்துல என்ன அர்த்தம் தெரியுமா, ஏ ஜேஷ்ட பிராதாவே எனக்கு தமையனா இருந்துட்டு இருக்காரு, என்னோட கூட ராமன் சண்டை போட போறான், அந்த சண்டையில வரச்சே ஹதே பக்னே சதி நான் போயிடுவேன், நான் போன பிற்பாடு ராம நிமித்தம் ராமனோட சண்டை போடுறதுன்ற காரணத்தினால நான் போயிட்டேன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னா, திரவந்தியும் வாகினியும் பசிய அப்படியே திரும்பி இப்ப போற சேனம் மொத்தம் திரும்பி வந்துட போறது, அத போய் பாரு அவ்வளவுதான், மொத்தம் பயந்து திரும்பி வர போறது அத பாருன்னு அர்த்தம். அத்ய ராமஸ்ய பஷ்யந்து நிதனம் சுமஹத்ப்ரியம் லங்காயாம் ராட்சசா சர்வே ஏதே நிகத பாந்தவாக அப்படின்னு, இந்த லங்கையில எத்தனை பேர் தன்னுடைய பந்துக்கள்லாம் இழந்தவாளாக இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரும் இப்ப ராமன் போயிட போற, ராமன் போயிட்டேர்னாக்க அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷத்தோட அவ இருக்கிறத நீ பாரு என்றெல்லாம் சொல்ற கும்பகர்ணன் சொல்றான். இது எல்லாத்துக்கும் உள்பொருள் தனியா வேற அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ராமாத் பயம், ராமனிடத்திலேருந்து பயம், இது ராமனுக்கு ராமனுடைய வதம்ன்றது கிடையாது, மீதி குரங்குகள்லாம் வேணாலும் வதம் பண்ணாலும் பண்ணலாம், உனக்கு சாட்சாத்தா பயம் யாரிடத்துல இருந்துட்டு இருக்கு, ராமனிடத்துலதான் இருக்கு, அந்த ராமன வதம் பண்றதுன்றது என்னால முடியுமான்றது தெரியல. மை ஜீவதி சதி, நான் ஜீவிச்சு இருந்தேன்னாக்க அப்போ உன்னுடைய சத்ரு எல்லாம் யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லி நான் இப்பவே சண்டைக்கு நான் போறேன்னு சொல்லி சொல்றானா, இப்படி சண்டைக்கு போறேன்னு சொல்லச்சே இவ்வளவு நாள் அந்த சபையில நான் ஒத்தனே போறோம், எனக்கு வேற யாரும் வரவானா, நான் ஒத்தனே ராவண அழிச்சிட்டு நான் வரேன்னு சொல்லி சொல்றான் கும்பகர்ணன். இது மொத்தத்தையும் கேட்டு மகோதரன் ஒத்தன். அந்த மகோதரனுக்கு கும்பகர்ணன் சொன்ன வார்த்தை எல்லாம் பிடிக்கலையாம். ரெண்டு காரணங்கள்னால, பிரிய தர்மம் அதர்மம் எல்லாம் பெருசா உபதேசம் பண்ணான கும்பகர்ணன், இது தர்மா தர்மங்கள்லாம் என்ன பண்ணிடும் என்றது ஒண்ணு. நகி ராஜா நஜானீதே கும்பகர்ணா நயானயோ, ராஜாவுக்கு தெரியாத ஒரு நீத்தியா நீ சொல்ல போற, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது ராஜாவுக்கு தெரியாதா நீ சொல்ல போற? ராஜா ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லி சொன்னா கூட ராஜா தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான், நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இப்ப மாத்திக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். ராஜாவுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நீ என்னமோ தர்மம் அதர்மம்னு சொல்றிய, ஒரு யாகம் பண்ற, யாகம் பண்ணா அஞ்சு நாள் உபவாசம் இருக்கணும், அஞ்சு நாள் எவ்வளவு ஹிம்சை சரீரத்துக்கு ஒரு ஹிம்சை வருது, அதுக்கப்புறமா சொர்க்கம் வரப்போறதான், யார் அந்த சொர்க்கத்தை போய் பார்த்தா தெரியல. அதையெல்லாம் தர்ம காரியம்னு நீ நினைச்சிருக்கிற தர்ம காரியம் பண்ணச்சே கூட எத்தனையோ ஹிம்சை வருது. ஏகாதசி இன்னைக்கு நாம உபவாசம் இருக்கோம், உபவாசம் இருந்தா என்ன பலன்? பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி வரும், இது ஒரு தர்மானுஷ்டானம். நாம ஏகாதசி இன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அந்த பகவத் பிரீத்திக்காக நாம அந்த உபவாசம் இருந்துட்டு இருக்கோம்னு. இப்ப உபவாசம் இருந்தவாளும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா, உபவாசம் இல்லாதவாளும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா? உபவாசம் இருந்தவாளுக்கு என்ன ரோகம் வராது இருந்துட்டு இருக்கா, அவ மாத்திரம் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பண்ணிக்காது இருந்துட்டு இருக்காளா, இல்ல உபவாசம் இல்லாதவாள் மாத்திரம் சௌக்கியமா இல்லாத போயில்லையா? ஆகையால நீ பாரு, திருட்டு தொழில் எல்லாம் பண்றவனா இருந்தான்னா கூட, தப்பு காரியம் பண்றவன் கூட அவன் சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கான், அவன் என்ன கஷ்டமா பட்டுன் இருக்கான்? இப்ப நீ என்னமோ தர்மம் அர்த்தம் காமம்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ அந்தந்த கர்மம் அததுக்கு எப்ப உண்டோ அததுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கறது, இதுக்கு இப்பதான் அது கொடுக்கணும் அப்பதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது முன்ன பண்றது பின்ன பண்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியாதான் பண்ணிருக்கான், ராவணன் பண்ணது ஒன்னும் தப்பே இல்ல. நீ ஒத்தனே போய் சண்டை போட்டு வரேன்றியே, நீ ராவனுடைய பராக்கிரமத்தை தெரியாது நீ சொல்ற. நீ ஜனஸ்தானத்துல பார்த்தோம்னா 14,000 பேரை ராமன் ஒத்தனே துவம்சம் பண்ணிட்ட. நீ எப்பேற்பட்ட பெரிய சிறந்த வீரன் சொல்ற ராவணன் நேத்தி போய் திரும்பி வந்துட்டான், புறமுதுகிட்டு போய் திரும்பி வந்துட்டான். நீ ஒத்தனா நீ அங்க போனையானாக்க நீயும் போய் அழிஞ்சுதான் போயிடுவ. ஆகையால நீ ஒத்தனா போறேன்றத போகாத. நான் இது எல்லாத்துக்காட்டுல இன்னொரு வழி நான் சொல்றேன், சண்டையே போடாத நாம ஒரு காரியம் பண்ணிடலாம். ராவணன் ஒரு பேரிய போட்டு கோஷணம் பண்ணட்டும், ஒரு அஞ்சு பேர் போய் ராவணனோட சண்டை போறதுக்கோசரம் போறான்னு சொல்லி போட்டோம். இந்த அஞ்சு பேரும் போக வேண்டியது போனா போய் நாம்ளே நம்ம உடம்புல ரணமாக்கிட்டு ராவணோட யுத்தம் பண்ண, யுத்தம் பண்ணதோட மாத்திரம் இல்ல, மனுஷனாக இருந்திருக்கிறதுனால அந்த ராவணையும் நாங்க சாப்பிட்டுட்டோம்னு நாங்க திரும்பி வரணும், எல்லாம் பேரி தாரணம் பண்ணி பிரமாதமா பண்ணி ஜெயபேரி போடுங்கோ, ஜெயபேரி போட்டா இதை கேட்டா சீதா அப்படியே துவண்டு போயிடுவா, துவண்டு போயிட்டாள்னா இனிமே வேற வழி இல்ல, அவள் ஒரு பெண்ணாக போயிட்டபடினால அந்த பெண்ணுக்கே ஒரு லகுத்துவம் உண்டு, ஆகையால ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் இருக்காது, ராவணனோட சேர்ந்து. அப்போ இவனுடைய வார்த்தைய கேட்டு ரொம்ப கோபம் வந்துடுத்தான் கும்பகர்ணனுக்கு. அதாவது ஒரு தவறான வழிய சொல்ற, இதோட ஒரு பேடி ஒரு வீரன் நடந்துக்கிற மாதிரி வார்த்தைய நீ சொல்லல, இது ராவணனுக்கு தேவையில்லை, நீ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனையும் தூஷணம் பண்ணிட்டு கும்பகர்ணன் யுத்த பூமிக்கு போறான். அந்த யுத்த பூமிக்கு போக செய்ய நடு நடுங்கிறதான் எல்லாம். அப்போ சததோக்தஸ்து நிர்பத்ய கும்பகர்ணோ மகோதரம் அப்ரவீத் திராட்சசு ஸ்ரேஷ்டம் பாதரம் ராவணம் ததா சோஹந்தவ பயங்கோரம் வதாத்தஸ்ய துராத்மனஹ ராமஸ்ய ஆத்ய பிரமார்ஜா பிரமார்ஜாமி நிர்வைரோ ஹி சுகீ பவ. உனக்கு ராமனிடத்துல இருந்தான பயம், அந்த பயத்தை நான் போக்கடிக்கிறேன், நீ விசாரப்படாத, இவன் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்காதேன்னு சொன்ன. இதை கேட்ட உடனே ராவணனும் சொல்றான், கஷ்டின்மே தொத்தமோ நாஸ்தி சௌஹ்ருதேன பலேன்னு, உனக்கு சமமாக யாருமே கிடையாது. பலத்தினாலையும் சமயநடத்துல இருக்கிற ஒரு பக்தி பாசத்திலையும் உனக்கு சமமா யாரும் கிடையாது என்று ராவணன் கொண்டாடுறானா. கொண்டாடினதோடு மாத்திரமில்ல, கும்பகர்ணன் தழுவிண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து, நீ உண்டியா போகாதப்பா, இவ்வளவு சைன்யங்களும் உன்னோட அனுப்பிக்கிறேன், இந்த சைன்யங்களோட நீ போங்கோ என்று போகிறார். இப்படி இந்த ஆபரணங்கள்லாம் பூண்டு இருக்கிறத பார்த்த உடனே கும்பகர்ணனை பார்த்தா திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாள் மாதிரி இருந்துருக்கானா. திருவிக்ரம குதோத்சாகோ நாராயண கமிஷ்யாமியகமேகாகீதித்தத்விஹபலம் மம, நான் ஒத்தனே போறேன்னு சொன்னா. அதுக்கு ராவணன் மறுபடியும் சொல்ற, வானரெல்லாம் ரொம்ப ரொம்ப பலசாலியான வானரெல்லாம் இருக்காப்பா, வானா நீ உந்தியா போகாத, நீ போ என்று சொல்றா. இப்ப இவாள இவன் கிளம்பி போறான். அப்போ வானரெல்லாம் எல்லாம் சண்டை போடுறோம், இவன் நடந்து போக செய்ய காலில் மாட்டிக்கிடுது, அதுல ஒரு 10 குரங்கு செத்து அப்படி கையால் அப்படி தள்ளினா அது ஒரு கையில ஒரு 20 குரங்கு, அந்த கையில ஒரு 20 குரங்குன்னு வருதான். எல்லாத்தையும் பிசிஞ்சு அப்படியே பார்த்தோம்னா அப்படியே ஒரு பண்ணி அந்த கையால ஒரு பீடனம் பண்ணாக்கா அந்த குரங்கெல்லாம் அப்படியே மூச்சு முட்டி போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கு. அப்படி போயிட்டு இருக்கான். அத்யவானர முக்கியம் தானி யூத நிபாகதா நிர்தயிஷ்யாமி சங்க்ருத்தா பதங்கா நிவ பாவக. அப்ப கடைசியில கும்பகர்ணன் சொல்றான், என்னுடைய லட்சியம் குரங்குகள் அல்ல, என்னுடைய லட்சியம் ராமன் ஒத்தர் தான். குரங்குகள்லாம் இம்ச பண்ணணும்னு இல்ல, குரங்குகள்லாம் நம்ம தோட்டத்துக்கு அலங்காரமா இருந்துருக்கு. இது ஜாதி ரஸ்மத் விதானாம் புரோத்யான விபூஷணம். அதையால குரங்க நம்ம அழிக்க போக வேண்டிய அவசியம் இல்ல, நான் ராமனை அழிச்சுட்டு வரேன் நானு, நீ விசாரப்படாதன்னு சொல்லி சொல்ற. அந்த பிராகாரத்துக்கு தேர்ல ஏறி உட்காந்து போனாக்க தேரெல்லாம் தாங்காது, சரி நடந்து போலான்ட்டு நடந்து போறான். நிறைய அபசனங்கள் அபசகனங்கள்லாம் வருது. ஒரு சூளம் ஒண்ணு பெருசா சூளத்தை எடுத்துக்கிறான், அந்த சூளத்தை எடுத்துட்டாக்க அந்த சூளத்து மேல கழுகு வந்து உட்கார்றதான். இது கழுகுன்றது பெரிய அப்பசகுணம். அதோட பார்த்தோம்னா அங்கிருந்து கிளம்பச்சேயே பார்த்தோம்னா கொள்ளிக்கட்டை விழருது. இதெல்லாம் ரொம்ப அப்பசகம் இருக்கு. இந்த அப்பசகுணத்தெல்லாம் பார்க்கல, நடந்து போறான். பிராகாரத்துக்கு பெரிய மதில் சுவர் இருக்கு, அந்த மதில் சுவரை காலாலேயே அப்படி தாண்டி அனண்ட போயிட்டான். தலங்கயத்வா பிராகாரம் கிரி கூட்டோபமோ மகானோ நகராத்தூர்ணம் கும்பகர்ணோ மகாபலாம். அந்த கும்பகர்ணன் அப்படி போறா போனா பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. போற வழியிலேயே ஏற்கனவே சக்கரவர்த்தி திருவான் ராமன் சொல்லி வச்சிருக்கேன், இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்க நின்றுக்கோங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நின்றுக்கோங்க, இப்படி பாத்துக்கோங்க, ஜாக்கிரதையா இருங்கோன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருந்தா கூட ஒன்னும் பண்ண முடியல, குரங்கெல்லாம் காலிலேயே மாட்டி செத்து போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குறான் நீலன், பாக்குறான் நீலன் பார்த்துட்டு பெரிய மலை இதெல்லாம் கொண்டு வந்து போடுறான். போட்டா ஒண்ணும் இல்லை, அது எல்லாம் மண்ணாங்கட்டிய எடுத்து கல்லுல போட்டமானாக்கா கல்லுக்கு ஒன்னும் ஆகாது, மண்ணாங்கட்டி தான் தூள் தூளா போகும். அதே மாதிரிதான் கும்பகர்ணம் மேல கல்லையும் மலையும் போட்டமானா கும்பகர்ணனுக்கு ஒன்னும் ஆல, இது மலையும் கல்லும் தான் அப்படியே தூள் தூளா போச்சான். நீலெல்லாம் போனா ரிஷபன் சரபன் மைந்தன் அப்படி எல்லாம் போனமானாக்கா, இது போறதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுண்டே போறானா, வாயில போட்டும் போனா என்ன ஆறுது, போனா அது ஒரு கருத்மான் எப்படி வழியில பாக்குற பாம்பெல்லாம் எப்படி குத்தி குத்தி வாயில போட்டும் போவேரோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கானா. இது பாக்குறான், இது இதுக்கு பெரிய வாயவன். அந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம், ஒரு வேடிக்கையா பூத்தான். இது வாயுள்ள போட்டான்னாக்க வாய் எவ்வளவு பெருசிருக்கோ அந்த மாதிரி காதுக்கு பெரிய துவாரம், மூக்குக்கு ஒரு துவாரம் பெரிய துவாரம் இருந்துருக்கு. தீர்த்த சாட்டமான மூக்கால புறக்கேறி போய் மூக்கால கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்குமோ இல்லையோ. இந்த குரங்குகள்லாம் பெரிய பெரிய சரீரத்தோட கூட சண்டை போடும். இந்த சண்டை போட்ட பிற்பாடு இதுகள் என்ன பண்ணும், இத தூக்கி அவன் வாயில போட்டுட்டார்னாக்கா அந்த குரங்கு மொத்த சரீரத்தை குறுகிக்கும், சின்னதா ஆக்கிக்கும். சின்னதா ஆக்கிட்டு இது காது வழியா வெளில வந்துடும், மூக்கு வழியா உள்ள வந்துடும். இவன் வாயுள்ள போயிட்டு போயிட்டு வெளில வந்துட்டு இருக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். கடைசியில பார்த்தான் அங்கிருந்து யாரா இருக்கான்னா சுக்ரீ வந்திருந்தான். சுக்ரீவனை பிடிச்சி அப்படி போட்டு கையால போட்டு அப்படி கட்டிட்டானான். கட்டின்ட்டா சுத்து உனக்கு அப்படியே மூச்சு முக்காடி போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. சரி பரவாயில்ல, இப்ப இந்த கும்பகர்ண இவ ராவணன் இது வானரத்துக்கு முக்கியமானதா இருந்துட்டு இருக்கு. இப்ப நாம இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கோம், வானர ராஜா சுக்ரீவனையே நம்ம நம்ம மக்களுக்குள்ள அடைக்கின்றோம். நம்ம இப்போ லங்கைக்கு போய் இதை காண்பிப்போன்ட்டு போனானோ, போனா கும்பகர்ணம் போனா ஓ வானர ராஜா சுக்ரீவனையே துவம்சம் பண்ணிட்டு தன் கையில பிடிச்சிட்டு வரான்னாக்கா எவ்வளவு பராக்கிரமசாலின்னு அங்க இருக்கிறவாள்லாம் சந்தன தீர்த்தம் பன்னீர் புஷ்பங்கள் இதெல்லாம் அவன் மேல பொழிஞ்சாளாம். இந்த ஜலம் பட்ட உடனே மூர்ச்சை அடைஞ்ச சுக்ரீவன் அப்படியே ஏந்துட்டானா மூர்ச்சை தெளிஞ்சு போச்சான். இந்த மூர்ச்சை அடைஞ்சு இருக்கச்சே ஹனுமார் பார்த்தேரான், நாம இவனோட சண்டை போட்டு சுக்ரீவனை விடுவிக்கலான்னாக்கா சுக்ரீவன் இன்னும் ஒன்னும் செத்து போகல, நாம விடுவிச்சோமானாக்கா சுக்ரீவன் எதனா தப்பா நினைச்சுட்டான்னா என்ன பண்றது, அவனுடைய பராக்கிரமத்துல நாம எதுமோ குறவு கண்டுபிடிச்சு அவனை விடுவிச்சிருக்கோம் நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்படி சுக்ரீவனுக்கு எதனா அனர்த்தம் வரா மாதிரி இருந்துன்னா அப்ப நாம சண்டை போடுவோம்னு அனுமதி இருந்து, இப்ப பார்த்த உடனே சுக்ரீவனுக்கே மூர்ச்சை தெளிஞ்சு போயிட்டு அந்த பழைய பராக்கிரமம் வந்துடுத்து, அப்படி கையில இருந்து அப்படி உதறிட்டு வெள்ள வந்தானா. வெள்ள வந்துடோ மாத்திரமில்ல அந்த கும்பகர்ணனுடைய காது மூக்கு எல்லாத்தையும் கடிச்சு போட்டு அப்படியே ரத்தமா கொட்டுறது. லங்கை தெருவுல போயிட்டு இருக்கா, ஒரு எகிரி எகிரி குதிச்சு ராமர் எங்க இருக்காரோ அங்க வந்து சேர்ந்துட்டான் சுக்ரீவன். இது பெரிய சந்தோஷமா வந்த கும்பகர்ணன் இப்ப காது மூக்கெல்லாம் போன பிற்பாடு என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் சண்டைக்கு மகா கோபத்தோட வந்தானா. அப்ப நேர போற போச்சு, ராமன் எங்க சொல்லு ராமன் எங்க சொல்லுன்னு போற வழியில ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எல்லா வானரங்களும் வாயில போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கானா. எதிர பார்த்தேராம் எல்லா வானரங்கள்லாம் அப்படியே பயந்துண்டு கும்பகர்ணோ புருஷங்கிருத்தான் கபீன் காதம் காதம் பிரதாவதி தே பட்சமானஹரயா ராமன் ஜக்மூ ததாகதிம். ராமனிடத்துல போய் அங்கேயிருந்து சரணாகதி பண்ற மாதிரி பயந்துட்டு ஓடி போயிட்டுதான், தன்னை குரங்குகளும் ஓடி போய் வந்திருக்கான். இங்கேருந்து போனா லக்ஷ்மணர் நான் பாத்துக்கிறேன்ட்டு லக்ஷ்மணர் எதிரவரு. லக்ஷ்மணர் பார்த்த உடனே நான் லக்ஷ்மணன் இருந்துட்டு இருக்கேன் நான் உன்னோட சண்டை போடுறேன் அப்படின்னா, நீ ராமன் இல்லையா நீ இருக்கட்டும் பாப்போம் நீ வந்தா எனக்கு ராமன் தான் லட்சியம் நான் ராமன்ட்ட போறேன்னு. இப்ப இவர் லக்ஷ்மணன் அதெல்லாம் இருக்கட்டும் என் வில்லுக்கு பதில் சொல்லு என் அப்புக்கு பதில் சொல்லு அப்புறம் நீ போல அப்படின்னா, திட்டன்ன பிரகிருதா பூஜ்யா கிமு யுத்த பிரதாயகா, எங்க எதிரன் இருந்து நீ சண்டை போட்டேன்னு சொல்றியா அதுவே பெரிய விஷயம், இவ்வளவு பாணங்கள் போயிருக்கே இதெல்லாம் ரொம்ப விஷயம் பெரிய விஷயம்தான். தோஷிதோ கந்தும் இச்சாமி துவாம் அனுஜாப்பிய ராகவும், உன்னை விட்டுட்டு ஒன்னெண்டேந்து பர்மிஷன் வாங்கிட்டு நான் உள்ள போறதுக்குதான் நான் பாக்குறேன், நீயும் பராக்கிரமசாலிதான் ஒன்னும் குறவில்ல போ அப்படின்னா. அங்கேருந்து உள்ள போன உடனே அங்க கிட்ட கிட்ட போற ராமரிடத்துல போய் நிக்கிறான் சண்டை போறதுக்கோசரம். அப்ப ராமர் சொல்ற அகச்சரட்சோதிபமா விஷாதம் அவஸ்திதோகம் பிரகிருஹீத ஜாபம் அவேகிமாம் ராட்சச வம்சநாசனம் எத்வம் முகூர்த்த பவிதா விதேதா. கும்பகர்ணாவா ராட்சச வம்சம் மொத்தம் அழிக்கணும்னு நான் அன்னைக்கே முகர்ஷி நடத்துல சபதம் பண்ணணும், நானே இன்னும் ஒரு முகூர்த்த காலத்துல உன்னுடைய சரீரத்துல இந்த சரீரத்துல உந்த ஆத்மா இருக்க போறது இல்ல, வா நான் அதுக்காகவே நான் வந்திருக்கேன் வாப்பா வான்னு கூப்பிடுறேனா. அதுக்கு கும்பகர்ணம் பதில் சொல்றானா, ஓஹோ இது ராமன் நீதான் ராமனா அப்படின்னு கேட்டுட்டு, நீ இந்த மாதிரி வார்த்தை சொன்னதுனால நான் பயந்து போடுவேன்னு நினைச்சுக்காத, நான் வந்து நாம் விராதோ விஜ்ஞேயோ ந கபந்தமா, நான் விராதன் இல்ல கபந்தன் இல்ல கரன் இல்ல தூஷணன் இல்ல திரிசரத் இல்ல வாலி இல்ல மாரிச்சன் இல்ல நான் கும்பகர்ணன் ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னா. எனக்கு காதும் மூக்கும் போயிடுத்துன்றதுனால எனக்கு என்னமோ போயிட்டு எல்லாம் பலம்லாம் போயிட்டுன்னு நினைச்சுக்காத, விகர்ணநாத இதி மாம் நவஜாதம் துமர்ஹதி ஸ்வல்பாமபி ஸ்வல்பாபி நஹி மே பீடா கர்ணநாதா விநாசனா. காது மூக்கு போனதுனால எனக்கு ஒரு துளி கூட வலியே இல்ல ஒன்னும் கிடையாது, அதையால நான் பார்த்து நீ என்னமோ துவம்சம் பண்ணால அவள்லாம் மாதிரி நீ நினைச்சுக்காதன்னு சொல்லி முடிச்சுட்டேறான். இது சொன்ன உடனே பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல கடைசியில பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு பாணத்தை பிரயோகம் பண்றார், அந்த பாணத்தை பிரயோகம் பண்ண உடனே கும்பகர்ணன் விழுந்துட்டான், விழுந்து அடிபட்டு விழுந்துட்டான். பச்சாதி காயம் ஹிமவத் பிரகாசம் ரக்ஷஸ்ததா தொகைய நிதோ பபாத கிரகான் பரான் மீனவரான் புஜங்கமானே மமர்த பூமிஞ்ச ததா விவேசம் தத்ராம பாணாபிஹதம் பபாத ரக்ஷசிரா பர்வத சன்னிகாசம் பபஞ்ச சர்யாகிரகணோ கோபுராணி பிரகாரமுச்சம் தமபாதயச்ச. ராமர் விட்ட பானத்துல அவனுடைய தலை தனியா உடம்பு தனியா துண்டிச்சு விழுந்து போயிட்டான். இந்த கும்பகர்ணனை வதம் பண்ணிட்டார் ராமர். இத பார்த்த உடனே மகர்ஷிகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா, தேவதைகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா. பிரகர்ஷி பீம் பிரகர்ஷமீயு பகவச்சவான, வானரங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இந்த கும்பகர்ண வதத்தை எல்லாருமா சந்தோஷமா கொண்டாடினார்கள். இதுவரைக்கும் கும்பகர்ண வதம்ன்றது இருக்கட்டும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான்யேன மார்க்கேண மகிம் மகேஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நேத்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.